கூடானே, அடுப்பக்காரன் தேனானே, வெளுக்கும்ப தொட்டு பாம்பானே, மிடு மிடுக்குள்ள ஜோய். பணிக்கு சேர்ந்ததின் பிச்சேர்ந்து உடக்கு வேலைகள் காட்டிட்டு கணக்கு தட்டிய ரோக்கட்டா திருச்சு போறன ஜோய். இவன் எந்தினு போந்தோனா, பல நம்பரும் உள்ளோனா, பணி எந்தினு போயாலும் கெடி கொண்டு வருந்தோனா. கூடானே, அடுப்பக்காரன் தேனானே, வெளுக்கும்ப தொட்டு பாம்பானே, விடு விடுக்குள்ள ஜோய். நிறத்திலேயே தீயம் உள்ளே சீ பாராக்கி குடிக்கண கஞ்சியிலே மண்ணிட்டே ஜோய். மணியற பூகும்போ மனவாட்டி பிராண்டாகும், குடிக்கண பாலையோ வாழாக்கும் ஜோய். முழு முழுத்த ரப்பர் புன குணத்த பென்சில் வெட்டி நிறுத்தி வைக்கண டைப்பா. அடுப்பக்காரன் தேனானே, வெளுக்கும்ப தொட்டு பாம்பானே, விடு விழுக்குள்ள ஜோய். ஜோய் ஜோய் ஜோய் நம்முடைய ஜோய் ஜோய் ஜோய். காசினு டைட்டாயால் மட்டும் நோக்காதே, முறுக்கம் விட்டுட்டு ஃபிட்டாவும் ஜோய். குடிச்சிட்டு போயோரா காசுண்டேல் இன்னிப்போ கணக்கில் பிர்லக்கும் மேலேயா ஜோய். இவன் எவட மிச்சர் கண்டா உடனரையில் உள்ளொரு போட்டில் ஜொட்டிக்கெடு தட்டிக்கெண்ட சைசா. அடுப்பக்காரன் தேனானே, வெளுக்கும்ப தொட்டு பாம்பானே, வீடு வீடுக்குள்ள ஜோய். பணிக்கு சென்றதின் பிச்சேர்ந்து உடக்கு வேலைகள் காட்டிட்டு கணக்கு தட்டிய ரோக்கட்டாய் திரிச்சு போறன ஜோய். இவன் எந்தினு போந்தோனா, பல நம்பர் உள்ளோனா, பணி எந்தினு போயாலும் கனி கொண்டு வருந்தவனா. Yeah.